மனம் நீலை மண்ணின் கூடாரம் அதிலாரோ ஆராரோ நிறதீபம் சாத்துங்கு மேலே மேலே மானம் மானம் நீலை மண்ணின் கூடாரம் அதிலாரோ ஆராரோ நிறதீபம் சாத்துங்கு. வேனல்கேனாவெண்டே செப்பில் வீணுமயங்கோமென்முத்தே நின்னே தழுகித்தலோடாய் நிர்வதியோடு புணரா ஜென்மாந்தரத்தின் புண்ணியம் போலே ஏதோ பந்தம் போலே நெஞ்சில் கனக்குன்னோ மோகம் மேலே மேலே மானம் மானம் மேலே மண்ணின் கூடாரம் அதிலாரோ ஆராரோ நிறதீபம் சாத்தும். மாடி விழிக்கும்னு தூரே மாயாத்த சிநேகத்தின் தீரம் ஆறும் கோதிக்கும்ன தீரம் ஆனந்தப்பால் கடலோரம் காணாதே காணும் ஸ்வப்னம் காணா போரு போரு சாரே மூவன் பிச்சேலோலும் முத்தே மேலே மேலே மானம் மானம் மேலே மண்ணின் கூடாரம் அதிலாரோ ஆராரோ நிறதீபம் சாத்தும்.